மட்டக்களப்பு மாவட்டத்தின் போர்தீவுப்பற்று பிரதேசவைக்குட்பட்ட கிராமமே பலாலிவம்பு ஆகும். இங்கு பல தேவைகள் காணப்பட்டாலும் அடிப்படை தேவையாக தண்ணீர் காணப்படுகின்றது. இந்த கிராமம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை இங்குள்ள மக்கள் தண்ணீருக்காக பல இன்னல்களை எதிர்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கிராமத்தின் தண்ணீர் பிரச்சினை தொடர்பாக கண்டறிகிறார் எமது கிழக்கு ஊடகையில் செய்தியாளர் வி சக்திவேல். போரதீவுப்பட்டி பிரதேச சபைக்குட்பட்ட பலாலிவேம்பு கிராமம் ஓர் விவசாய கிராமமாகும். இங்கு வாழ்கின்ற மக்கள் விவசாயத்தை நம்பியே வாழ்கின்றனர். பலாலிவேம்பு கிராமத்தின் வீதி வழியே சென்று கொண்டிருந்த போது துவிச்சக்கர வண்டியில் தண்ணீர் குடங்களை கட்டி கொண்டு வந்த துரையன் என்பவரை சந்திக்க கிடைத்தது. முட்டியை கட்டிக்கிட்டு போறேன், அங்க தண்ணி அடித்து வாங்க, சில பேர் ஏசுவாங்க, உங்களுக்கு கிணத்துல தண்ணி இல்ல அப்படி இருந்துன்னா அதுக்கு தான் போற குளிக்கிறது. வெள்ளாளி ஆறு புறாத்தாறு போற அங்க இருந்து போரே குழு தண்ணி அடித்து வர குடி தண்ணி தான் போறோம். போரே தண்ணி இல்ல போறது குடிநீர் வழங்கப்பட்டதாகவும் அதுவும் தற்போது தடைப்பட்டு விட்டதாகவும் கூறுகின்றார் லவகுமார். ஒரு நாள் கொண்டு வந்தது கொடுத்தாங்க, ஒரு நாள் கொண்டு கொடுத்து போட்டு அடுத்து ஒரு பேர் ரெண்டு மூணு குடி தண்ணியே கொண்டு வரது கொண்டு விட்டு சேனம் இந்த குளிக்கிறதுக்கு ஒரு 50 பேரு கிட்ட போறேன். அந்த கிணத்துல குளிக்கிறது கூட தண்ணி இல்லை, குளிக்கவும் தண்ணி இல்லை. என்ன காரணம் வரலைங்க சார், தண்ணி ஒன்றாலும் கொண்டு வரணுங்கிறாங்க. ஒன்றும் வருத்தங்களாம் பிள்ளைகளுக்கெல்லாம் காய்ச்சல் நோய்கள்லாம் பிள்ளைகளும் இருக்குது. குளிக்க தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லாடி நோய் தானே வரும். தண்ணீருக்காக பலாலிவேம்பு மக்கள் படும் இன்னல்கள் பற்றி மேலே ஒலித்த குரல்களில் இருந்து அறிய வருகின்றது. எனினும் இந்நிலை தொடர்பாக இதுவரை யாரும் கவனத்தில் கொள்ளவில்லை என தெரிவிக்கின்றார் இரத்னசிங்கம். தண்ணி பிரச்சனை இப்ப என்ன மாதிரி காலத்தில் மட்டும் தண்ணி இறகு மத்தபடி கோடை உறந்து தண்டாது புற தண்ணி ஏரியாது. இந்த வாரம் வாக்குச்சான எல்லாம் அப்படிதான் ஓட்டத்தில் இருக்குது. தண்ணியே இஷ்டம் ஒருவர் வந்து பார்க்கல, எந்த நிர்வாகமும் ஆட்டை பார்க்க எல்லாரும் அப்படிதான் ஒரு ஜனமே நவரது வருது. அப்படி அப்படியா அங்கே கஷ்டம் தான் படுது. அங்கே வாருங்களா கணத்தடி, அதில் நீ குளிக்கிறது தண்ணி இல்லை சனங்கள் முந்திரது தான் தண்ணி. பலாலிவேம்பு கிராம மக்களின் தண்ணீர் பிரச்சனை தொடர்பாக கிழக்கு மாகாண முதலமைச்சரின் செயலாளர் பூவண்ணா பிரசாந்தனிடம் தொடர்பு கொண்டு கேட்ட போது முதலமைச்சருடன் தொடர்பு கொண்டு அந்த பிரதேசத்திற்கான குடிநீர் குறிப்பிட்டவைக்குரிய வேண்டுகோளை முன்பே அதற்கான சில்லாவளி பிரதேசத்தில் இருக்கின்ற குடிநீர் பிரச்சனை தொடர்பாகவும் எதிர்காலங்களில் எவ்வாறு நிரந்தர தீர்மானத்தை பெற்றுக் கொடுக்கலாம் என்பதற்கு ஏற்பாடு முதலமைச்சரிடம் எடுத்துச் சென்றதற்கு ஏற்பாடு செய்ய தயாராக. கிழக்கு மாகாண முதலமைச்சரின் இணைப்புச் செயலாளரின் பதிலானது பொறுப்பு வாய்ந்தவர்களின் பார்வைக்கு படாத பலாலிவேம்பு கிராமத்தின் இன்றைய தேவையாக இருக்கின்ற தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு கிட்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பினை தோற்றுவித்துள்ளதாக அந்த மக்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் முன்னெடுக்கப்படவிருக்கின்ற பணிகள் மிக விரைவில் செயலுருவம் பெற வேண்டும் என்பதுமே இந்த கிராம மக்களின் எதிர்பார்ப்பாகும்.